일람이니다. 예 우스레니다. 이니기 나이 코일크 보레. 네 반대나 나 부른지기래. எப்படி சொல்லுவேன்? உனக்கு தெரிஞ்ச சத்திய நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? எனக்குள்ள உனக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? கண்டிப்பா நீ எனக்காக வருவேன் எனக்கு தெரியும் சத்யா. இந்த வாழ்க்கை நான் கூட வாழணும். எந்த தேடல் உனை சேரும் உந்தன் பெயரை உயிர் சொல்லும் Oh. வச்ச உனக்குள்ள இது உலகின் உன போல் யாரும் இல்லை. அழகாலே